Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiyala. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika la. Wa nashhadu anna sayyidana nabiyyana maulana Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. ولا تقتلوا اولادكم خشيه املاق نحن نرزقكم واياكم صدق الله العظيم وقال تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم ولا يجرمنكم شنآن قوم على الا تعدلوا يعدلوا هو اقرب للتقوى صدق الله العظيم غنيتكم مريادكم ريه பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதமான மார்க்கத்தை நியாயமான மார்க்கத்தை நமக்கு வழங்கி எந்த ஒரு பிரச்சனையையும் அணுகும் பொழுதும் நீதியை கடைபிடிக்க வேண்டும் நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான உலகம் நிம்மதியாக சந்தோஷமாக நியாயமாக வாழ்வதற்கான ஒரு கொள்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, தங்களுடைய சத்திய சஹாபாக்களுக்கு மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு நியாயவானாக ஒரு நீதிமானாக நடந்து கொண்டது மட்டுமின்றி சஹாபாக்களுக்கும் அதாவது முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் எந்த யூதர்களும் எந்த நஸ்ரானிகளும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வேறறுக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்களோ இஸ்லாத்தை தங்களுடைய எதிரிகளாக பாவித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த யூதர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையான நீதவானாக நேர்மையாளனாக நடந்து கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட சத்திய சஹாபாக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, அவருடைய ஹயாத்திற்கு பிறகும் சரி, உலகத்திற்கே நியாயம் என்றால் என்ன, நீதம் என்றால் என்ன என்றவற்றை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. ஒரு யூதனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரிக்கும் பொழுது, அந்த விசாரணைப்படி பார்க்கும் பொழுது, அந்த தீர்ப்பு யார் பக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த யூதன் பக்கம்தான் நியாயம் இருக்கின்றது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த யூதன் சொல்கின்றார், இந்த வழக்கை ஏற்கனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் கொண்டு சென்றோம், அவர்கள் விசாரித்து எனக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விட்டார்கள், என் பக்கம் நியாயம் இருப்பதினால். ஆனால் இந்த முஸ்லிம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீர்ப்பு தனக்கு பாதகமாக இருக்கிறது என்பதனால் நீங்கள் தான் முஸ்லிம்கள் மீது அதிகமான பாசம் கொண்டவர், காஃபிர்கள் என்றாலே உங்களுக்கு பிடிக்காது என்பதனால் அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்று அந்த யூதன் இந்த வழக்கு விவரத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்தி சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முஸ்லிமரிடம் கேட்கிறார்கள், இந்த யூதன் சொல்வது உண்மையா, ஏற்கனவே உங்களுடைய வழக்கில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்து விட்டார்களா? ஆமாம், என்ன தீர்ப்பளித்தார்கள்? அவர் சொல்வதை போன்று எனக்கு பாதகமாகவும் இந்த யூதனுக்கு சாதகமாகவும் தான் தீர்ப்பளித்தார்கள் என்று சொன்னவுடன், இது உண்மைதானா? உண்மைதான் என்று வழிமொழிந்தவுடன், கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெரிய வாளை எடுத்து வந்தார்கள். அந்த முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொண்ட அந்த கயவனுடைய கழுத்தை வெட்டினார்கள். இது மதீனாவிலே பெரிய பிரச்சனையாகி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஸ்லீமே கொலை செய்து விட்டார் முஸ்லிமே கொலை செய்து விட்டார் என்ற செய்தி பரவலான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிக்கு இந்த செய்தி வருகின்றது. விஷயத்தை தெரிந்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமரேன் இப்படி செய்தார், அவரை ஏன் கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருஷில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நியாயமான உத்தரவு வந்தது, நீதியான உத்தரவு வந்தது. பலா வரப்பிக்க லாயுமியூன ஹத்தா யு ஹக்கி மூக்க ஃபீமா ஷஜர பைனஹும், நபியே நீங்கள் ஒரு தீர்ப்பளித்த பிறகு அந்த தீர்ப்பை ஒருவன் மனப்பூர்வமாக ஏற்காத வரை அவன் உண்மையான மூமினாக முடியாது. ஆகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றது ஒரு மூமினை அல்ல, ஒரு முனாஃபிகை தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தறிக்கிறான். அருமைக்குரியவர்களே, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு நீதவான் உலகத்தில் யாரும் இல்லை, யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதவான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்த பிறகு அந்த தீர்ப்பிலே தனக்கு திருப்தி இல்லை, அந்த தீர்ப்பிலே தனக்கு உடன்பாடு இல்லை என்று ஒருவன் மறுதளிப்பானையானால் அவன் முஸ்லீமாக இருக்க அருகதையற்றவன், ஒரு முஸ்லீமாக இருப்பவன் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இவன் முனாஃபிக் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்த செய்கை நியாயமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்திருக்கிறான். அருமைக்குரியவர்களே, எதற்காக சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் எப்பொழுது உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே சௌஜன்யமாகவும் சந்தோஷமாகவும் மன நல்லிணக்கத்தோடும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்தை இயற்றினானோ, இந்த உலகம் என்பது அழிவதற்காக அடித்துக்கொண்டு சாவதற்காக ஒருவரை வெட்டி கொள்வதற்காக ஒருவரை கொன்று குவிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை படைக்கவில்லை. உலகத்திலே எத்தனை இனம் வாழ்ந்தாலும், எத்தனை மதத்தினர் வாழ்ந்தாலும், எத்தனை கொள்கையுடையவர் வாழ்ந்தாலும், அத்தனை பேரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல்வேறு மதங்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான். என்றால் உலகத்தை படைத்த அல்லாஹ், உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ், உலகத்தில் வானங்களை பூமியை படைத்த அல்லாஹ், உலகத்தில் கோடான கோடி கணக்கான சிருஷ்டிகளை உருவாக்கிய அல்லாஹ், உலகத்தில் இந்த சூரியனையும் சந்திரனையும் காற்றையும் நீரையும் படைத்த அல்லாஹ், ஏன் உலகம் முழுவதுமே முஸ்லீம்களாக படைத்திருக்க கூடாது? எல்லோரையுமே முஸ்லீம்களாக ஆக்கி, எல்லோரையுமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நல்ல மக்களாக ஆக்கி, எல்லோரையுமே அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி, உலகத்தில் பிரச்சனையே வேண்டாம், எல்லோரும் முஸ்லீம்களாக இருங்கள், எல்லோரும் நிம்மதியாக இருங்கள் என்று ஏன் அல்லாஹ் ஆக்கவில்லை? அல்லாஹ் ஆக்கியிருக்கலாமே. அல்லாஹ்வுடைய நியதியே, அல்லாஹ்வுடைய விதியே, இந்த உலகத்திலே முஸ்லீம்களும் வாழ வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ வேண்டும். முஸ்லீம் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய நீதத்தை, அல்லாஹ்வுடைய நியாயத்தை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை, அல்லாஹ்வுடைய அதலை இந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் அல்லாஹ்வுடைய நியாயத்தையும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஷரியாவுடைய சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டங்கள் என்ற இறை சட்டங்களை இந்த உலகத்துக்கு வழங்கினான். எதற்காக? இந்த இறை சட்டங்கள் எப்பொழுது உலகத்திலே முழுமையாக நிறைவேற்றப்படுமோ, இந்த ஷரியாவுடைய சட்டங்கள் என்றைக்கு உலகத்தில் அமல்படுத்தப்படுமோ அன்றைக்குத்தான் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நீதம் நிலவப்படும், நீதம் நிலைநாட்டப்படும், நியாயவான்களுக்கு நியாயம் கிடைக்கும், அநியாயக்காரர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி நியாயவான்களுக்கு நியாயமும் அநியாயக்காரர்களுக்கு தண்டனையும் என்றைக்கு நீதமாக வழங்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த உலகம் முழுமையான சுபிட்சத்தையும் வெற்றியையும் பெறும் என்ற ஒரு தீர்ப்போடு தான், நியதியோடு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷரியத்துடைய சட்டங்களை இந்த உலகத்திற்கு வழங்கினான். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு காலகட்டங்களிலே ரப்பல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனான கௌமின் அலா அல்லா தஆலிலோ, நபியே முஸ்லிம்களே, வலா யஜ்ரி மன்னக்கும், உங்களை தூண்டிவிட வேண்டாம், ஷனான கௌமின் எந்த ஒரு சமுதாயத்தின் மீதோ, எந்த ஒரு கூட்டத்தின் மீதோ நீங்கள் கொண்ட விருப்போ வெறுப்போ, நீங்கள் கொண்ட விருப்போ வெறுப்போ, உங்களுடைய காய்களோ ஊத்தலோ எதுவுமே உங்களை தூண்டிவிட வேண்டாம். அலா அல்லா தாதிலோ, அநியாயமாக நடப்பதற்கு தூண்டிவிட வேண்டாம், நீதத்திற்கு புறமாக நடப்பதற்கு தூண்டிவிட வேண்டாம். யாதிலோ, யாராக இருந்தாலும், உலவோ அலா ஆபாய்க்கும், அப்படி நீங்கள் வழங்கும் தீர்ப்பு, நீங்கள் எடுக்கும் முடிவு உங்களுடைய பெற்றோருக்கே பாதகமாக இருந்தாலும், அவுலாதிக்கும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கே பாதகமாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், யாருக்கு பாதகமாக இருந்தாலும் நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள், நீதத்தையே கையாளுங்கள். யாதிலோ, நீதமாக நடங்கள். ஹு அக்ரபுல் தக்வா, அதுதான் இறை அச்சத்திற்கு ஏற்றது, இறை பொருத்தத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கியாமத் நாள் வரை அவர்களுடைய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான், நீதமாகவே நடங்கள், நீதமாக நடங்கள். நீதமாக நடக்காவிட்டால் என்ன ஆகும், நியாயமாக நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும், மனித இயல்பு என்ற அடிப்படையிலே தீர்ப்பளிக்கக்கூடிய ஒருவன் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு அநீதம் அளிப்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு சாதகமாகவோ அல்லது தன்னுடைய உறவில் என்பதற்காகவோ நட்பு ரீதியாகவோ தான் சார்ந்த சமுதாய ரீதியாகவோ அவன் சாதகமான பாதகமான தீர்ப்பை வழங்கி அநியாயமான முடிவுகளை எடுப்பானையனால் என்ன ஆகும், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், இன்னமா ஹலக மன் கான கப்லக்கும், உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிந்து நாசமானதெல்லாம், அவர்கள் அநியாயமான தீர்ப்பு வழங்கியதனால் தான். எந்த கட்டத்தில் சொன்னாலும் தெரியுமா, ஒரு பெண்மணி திருடி விடுகின்றால், அந்த பெண்மணி உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி, நம்ம எல்லாம் தெரிந்த சம்பவம், அறிந்த சம்பவம், உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி, அந்த பெண்மணி திருடிவிட்டார் என்பதற்காக அவருடைய கை வெட்டப்பட்டு விட்டால் அந்த குலத்திற்கே கேவலமாகிவிடும் என்று அந்த உயர் குலத்தை சார்ந்த மக்கள் பெருமானார் இடத்திலே முறையிடுவதற்காக வருகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் கானத் ஃபாத்திமா பின்தி முஹம்மதின், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும், இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண், பெரிய குலத்தை சார்ந்த பெண், பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண் என்று என்னிடத்தில் நீங்கள் சிபாரிசுக்கு வந்திருக்கின்றீர்கள், ஆனால் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தால் என்னுடைய குலத்திற்கு அல்ல, என்னுடைய சமுதாயத்திற்கு அல்ல, என்னுடைய கோத்திரத்திற்கு அல்ல, கியாமத் நாள் வரையில் இந்த இஸ்லாத்திற்கே இழிவு தேடித்தரும் காரியமாகிவிடும். அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், இங்க நன்றாக கவனிக்க வேண்டிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று சொன்னது ஒரு அன்புக்காக வேண்டிய பாசத்திற்காக சொன்ன வார்த்தை அல்ல, பெருமானாருடைய மகள் நவுது பில்லா, பெருமானாருடைய மகள் ஃபாத்திமா திருடி விட்டால் என்ற ஒரு நிலை இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கும். ஏனால் கியாமத் நாள் வரையில் சகோதரர்களே இந்த இஸ்லாத்தின் மீது படிந்த கரையாக ஆகிவிடும், அது இஸ்லாத்தின் மீது ஏற்பட்ட குற்றமாக ஆகிவிடும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகள் என்று நான் பாசத்திற்குரிய, என்னுடைய தேசத்திற்குரிய, என்னுடைய அன்பிற்குரிய என்ற வார்த்தை அல்ல, என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று சொன்னது என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தால் என்னுடைய குலத்திற்கோ எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கோ இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல, கியாமத்தால் அழிக்க முடியாத வருவாக மாறி இருக்கும் அது. அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கூட லக்கத்தாத்தியதா, அவளுடைய கையையும் நான் துண்டித்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா ஹலக மன் கான கப்லகும், உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய அதாப இறங்கிய காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய காரணம் என்ன தெரியுமா, வறியவனுக்கு ஒரு சட்டம், வலியவனுக்கு ஒரு சட்டம், வறியவனுக்கு ஒரு சட்டம், வலிமையானவனுக்கு ஒரு சட்டம் என்று சட்டத்தை வளைத்து அநியாயமான தீர்ப்பு வழங்கியதனால் தான் உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கைக்கு ஏற்ப சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய வேதனை அதிவிரைவில் இந்தியாவின் மீதும் இறங்க போகிறோம் என்று அஞ்சக்கூடிய நிலைக்குத்தான் இன்று அப்சல் குரு என்ற ஒரு அப்பாவி அநியாயமாக தூக்கிடப்பட்டிருக்கின்றான், அநியாயமாக தூக்கிடப்பட்டிருக்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேதனை, அந்த வேதனையின் முன்னறிவிப்பு, அந்த எச்சரிக்கை அதிவிரைவில் இந்தியாவுக்கும் இந்திய ஆட்சியாளர்களுக்கும் நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று பெருமானாருடைய எச்சரிக்கைக்கு ஏற்ப இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை இந்த ஆட்சியாளர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக, எந்த கயவர்களையோ சந்தோஷப்படுத்துவதற்காக அநியாயமான முறையில் அப்சல் குரு என்ற ஒரு அப்பாவியை தூக்கிலிட்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இருப்பதாக ஒரு பிரபலமான வாக்குறுதியை சொல்வார்கள், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று, இதெல்லாம் வாய் அளவிலே உள்ள ஸ்லோகன்கள், வாய் அளவிலே உள்ள வாசகங்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த வாசகங்களுக்கெல்லாம் எதிராக, இந்த ஸ்லோகன்களுக்கெல்லாம் எதிராக இந்த அப்சல் குரு என்ற ஒரு அப்பாவியை உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கிறது. எந்த சட்டத்தின் அடிப்படையில் தெரியுமா, எந்த நியாயத்தின் அடிப்படையில் தெரியுமா, அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய இந்த தீர்ப்பு நீதிபதி சொல்கின்றார், அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய நீதிபதி சொல்கின்றார், என்ன குடித்து விட்டு என்ன சாப்பிட்டு விட்டு அந்த தீர்ப்பை எழுதினாலும் தெரியல, தெரியல அந்த தீர்ப்பை எழுதுகின்றார் அந்த நீதிபதி. அப்சல் குரு எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புடனும் தொடர்புள்ளவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புடனும் தொடர்புள்ள என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் இந்த பாராளுமன்ற தாக்குதல் விஷயத்திலே தலைமை ஏற்று நடத்தினார் என்பதற்கோ, இவர்தான் மூளையாக இருந்தார் என்பதற்கோ எந்த விதமான ஆதாரத்தையும் காவல்துறையாலோ உளவுத்துறையாலோ சமர்ப்பிக்க முடியவில்லை. இருந்தாலும் எந்த ஆதாரம் இல்லை, இவர் பயங்கரவாத அமைப்போட தொடர்புள்ளவர் என்றோ, இவர் தான் பாராளுமன்ற தாக்குதல் நடத்தினார் என்றோ எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, எந்த ஆதாரம் இல்லை. இருந்தாலும் கலெக்டிவ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே, என்ன சொல்கின்றார், ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே இது நடந்த இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் இந்திய ஜனநாயகத்தின் மீது. இந்திய பாராளுமன்ற தாக்குதல் என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இந்திய பாராளுமன்ற தாக்குதல் என்பது இந்தியாவுடைய இறையாண்மை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதெல்லாம் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வேதனையை, அந்த வேதனையை சமாதானப்படுத்துவதற்கு இந்த அப்சல் குரு என்ற அப்பாவிக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இவருக்கு எந்த பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு இல்லை, இவர் தான் தாக்குதல் நடத்தினார் எந்த ஆதாரம் இல்லை, பிறகு ஏன் இவர் தூக்கு தண்டனை கொடுக்கின்றேன். கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, இந்த சமுதாயத்தினுடைய கூட்டு மனசாட்சியாம், சமுதாயத்தில் ஒட்டுமொத்த மனசாட்சி சொல்லிச்சான், யாராவது ஒருத்தனை பிடிச்சி தூக்கில் போடு, அப்பதான் எங்க மனசு ஆறும். வந்த தீவிரவாதிகளும் சுட்டாச்சு, ஆறு பேர் வந்தாங்க, அதுல அஞ்சு பேரை சுட்டாச்சு, ஒருத்தன் மட்டும் வெள்ளை அம்பாஸ்டர் கார்ல தப்பிச்சு போயிட்டான். அந்த ஒருத்தன் யாரு, தப்பிச்சு போன கார் இங்க உள்ள காரு, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன், யாருக்கு சொந்தமான காரு, எந்த ஆதாரத்தையும் போலீசையோ காவல்துறையோ உளவுத்துறையோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை, இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். தப்பித்தோடிய தீவிரவாதியையோ அவன் ஓட்டி சென்ற காரை பற்றியும் இந்த வழக்கில் எந்த சம்பந்தப்படுத்தவில்லை. ஏனென்றால் அதற்கு காரணம் சகோதரர்களே, இந்த தாராளுமன்ற தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்கள் வாஜ்பாய் ஆட்சியிலே சன் பரிவார்கள் தான் செய்தார்கள். எதற்காக, எதற்காக அந்த நேரத்திலே பொடா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார் உள்துறை அமைச்சர் அத்வானி. பொடா என்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார். அறிமுகப்படுத்தும் பொழுது எதிர்கட்சிகள் பலத்த எதிர்ப்பு. அந்த அறிமுக சட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்தி ஐந்து நிமிடம் கூட அத்வானியால் பேச முடியவில்லை. அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானியால் ஐந்து நிமிடம் கூட இதை பற்றி பேசவில்லை. இந்த பொடா சட்டம் எதற்காக, ஏன் கொண்டு வர வேண்டும் பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு பயங்கர கூச்சல் அவையிலே இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று. அந்த நேரத்தில் சகோதரர்களே இந்த விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவை நிறுத்தப்படுகிறது, அட்ஜாயின் செய்யப்படுகிறது அவை. அவை இரண்டாவது நாள் அவை கூடும் நேரத்திலே இந்த பாராளுமன்ற தாக்குதல் நடத்துகிறது. பாராளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு, அதற்கு பிறகு பாராளுமன்றம் அட்ஜாயின் செய்யப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவை கூடுகிறது, பாராளுமன்றம் கூடுகிறது. அந்த நேரத்திலே அத்வானி எழுந்து இந்த பொடா சட்டத்தை, முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களை பழி வாங்குவதற்கு தயாரான இந்த பொடா சட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார். எந்த எதிர்கட்சி உறுப்பினராலும் வாய் திறந்து பேச முடியவில்லை, எந்த உறுப்பினராலும் போய் வாய் திறந்து பேச முடியவில்லை. அத்வானியை குறிப்பிட்டு காட்டுகின்றார், இந்த பொடா சட்டத்தை நான் பாராளுமன்ற தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக சென்ற வாரம் அறிமுகப்படுத்த பேசுகின்றேன், என்னால் பேச முடியவில்லை, அந்த அளவுக்கு கூச்சல் குழப்பம். ஆனால் எதிர்கட்சிகளே இப்பொழுதே பார்த்து விட்டீர்களா, பயங்கரவாதம் எங்கு வேரோடி, எங்கு உருவாகி, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக பாராளுமன்றத்தையே தாக்க வந்து விட்டது, இப்பொழுது இந்த பொடா சட்டம் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா என்று அவையை பார்த்து கேட்கின்றார். அவையிலுள்ள அத்தனை எதிர்கட்சி உறுப்பினர்களும் அமைதி காத்து மௌனம் வைக்கிறார்கள். சொல்லுங்கள், அப்படி என்றால் இந்த பொடா சட்டத்தை கொண்டு வந்து அப்பாவி முஸ்லிம்களை பழி வாங்குவதற்காக, அப்பாவி முஸ்லிம்களை பழி தீர்ப்பதற்காக அதற்கு ஒரு நாடகத்தை திட்டமிட்டு இந்த பாசிஸ்டுகள் சன் பரிவார்கள் வாஜ்பாய் ஆட்சியில் நிறைவேற்றினார்கள். அந்த நிறைவேற்றத்தின் சம்பவம் தான் பாராளுமன்ற தாக்குதல். இல்லை என்றால் தாக்குதல் நடத்திய ஆறு பேர்ல ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். ஒருத்தன் கார் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான், அந்த ஒருத்தனை பத்தி பேச்சு இல்லை. அந்த ஒருத்தனை பிடிப்பதற்கு இந்த உளவுத்துறைக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, இந்திய காவல்துறைக்கு துப்பு இல்லை, இந்தியாவுடைய ஆட்சியாளர்களுக்கு துப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட துப்பு கிட்ட ஆட்சியாளர்கள் ஒரு அப்பாவி ஒருத்தனை பிடிச்சாங்க, அப்சல் குருங்கிறவனே. இந்த அப்சல் குரு டாக்டருக்கு படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்த மாணவன். இவன் டாக்டருக்கு படித்து விட்டு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்காக முதலாம் ஆண்டு பிரிலிமினரி எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின் எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாணவன். இவன் ஏன் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவன் காஷ்மீரில் இவன் போலீசுடைய இன்ஃபார்மராக, போலீசுடைய தகவல் தரக்கூடியவனாக இருந்தான். பார்த்தாங்க இந்த போலீஸ் இன்ஃபார்மர் யாவனா காஷ்மீர் காரனை பிடிச்சு போட்டாதான் இந்த தாக்குதலோடு பாகிஸ்தானை சம்பந்தப்படுத்தி அதுக்கு அல் காய்தா பில் காய்தா ஜல் காய்தா ஏதாவது காய்தா உள்ள சேர்த்து விட முடியும் அப்படின்னு திட்டமிட்டு இந்த அப்சல் குருவை தேர்ந்தெடுத்து இவன் ஆரம்பத்தில் வாக்குமூலம் வாங்கும் பொழுதும் ஆரம்பத்தில் கைது செய்யும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ எங்களுக்கு இன்ஃபார்மர் பா எங்களுக்கு வேண்டிய ஆளு சும்மா வந்து கேஸுக்காண்டி சும்மா உட்கார வைக்கிறோம் நீ கொஞ்சம் சொல்ற மட்டும் கேட்டுக்க அப்புறம் நாங்களா பார்த்து ரிலீஸ் பண்ணிடுறோம் என்று கூட்டி வந்து பழிவாங்கப்பட்டான் இந்த அப்பாவி அப்சல் குரு. அருமை சகோதரர்களே, இதுதான் இந்த வழக்கினுடைய பின்னணி. இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பை வழங்குகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் 300-400 ஆண்டுகள் பழமையான இந்த பள்ளிவாசல் ஒட்டுமொத்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பட்ட பகலிலே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை எடுத்து நாசமாக்கினானே அயோக்கியன் அத்வானி, அவனை அல்லவா கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் முதலில் தூக்கிலிட்டு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக குஜராத்திலே 3000 முஸ்லிம்களுக்கு மேலாக கொண்டு குவித்து அப்பாவி பெண்களையும் அப்பாவி குழந்தைகளையும் நாசப்படுத்தினார் நரபலி மோடி, அந்த அயோக்கியன் அல்லவா கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே தூக்கிலிட்டு இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தனை பிடிச்சு இந்த வழக்கை முடிக்கணும், யாரோ ஒருத்தனை பழிய போட்டு இந்த வழக்கை முடிக்கணும் என்று முடித்து தூக்கு தண்டனை நிறைவேற்றி ஆகிவிட்டது. தூக்கு தண்டனை தீர்ப்பளித்து விட்டார்கள். தீர்ப்பளிக்கப்பட்டது அப்சல் குரு பாவம் அப்பாவி இவன் ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுகின்றான். கருணை மனு நிராகரிக்கப்படுகிறது வழமைப்படியே. அப்படி கருணை மனு நிராகரிக்கப்பட்டவர்களிலே எப்ப வேணாலும் தூக்கில போடலாம் என்று கிட்டத்தட்ட 19 பேர் வரிசையில் இருக்கும் பொழுது 18வது 19வது ஆளாக இருக்கக்கூடிய அப்சல் குரு 18 பேரையும் தாண்டி அவசர அவசரமாக தூக்கிலிடப்படுகின்றார். அருமைக்குரியவர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிஜேபி ஆட்சியில் தானே நடக்கும், இந்த காங்கிரஸ் ஏன் எப்படி கட்டி போச்சு, இந்த காங்கிரஸ் ஆட்சியாலும் எப்படி பண்றாங்க? அன்புக்குரியவர்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மனநிலை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ்ல ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இருந்தாண்டா, காங்கிரஸ்ல முஸ்லீம் ஒருத்தன் எம்பியாவோ எம்எல்ஏவோ கட்சியில இருந்தாண்டா, பரவாயில்ல நல்ல மனுஷன் நல்ல சமுதாயத்துக்கு காங்கிரஸ் நிறைய செய்யறாரு. அதே பிஜேபியில ஒரு முஸ்லீம் இருந்தால், பிஜேபியில ஒருத்தன் முஸ்லீம் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஒரு கட்சி பொறுப்பில் இருந்தால் அவனை தீண்ட தகாதவன் மாறியோ அவனை கேவலமானவன் மாறியோ, ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் காஃபிர் பைய என்ற அளவில் பார்க்கக்கூடிய மனநிலை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் இனி நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி எந்த முஸ்லீம் இருந்தாலும் சரி இரண்டும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். பிஜேபியில ஒரு முஸ்லீம் இருந்தால் அவன் எந்த அவனை எப்படி பார்க்க வேண்டுமோ அதே போன்றுதான் காங்கிரஸ்ல ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவனையும் நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இரண்டு கட்சிகளுடைய அஜெண்டாவுமே ஒரே அஜெண்டா தான். என்ன அஜெண்டா என்றால், நாட்டை சுரண்டுவது முஸ்லீம்களை கருவறுப்பது, நாட்டை சுரண்டுவது முஸ்லீம்களை கருவறுப்பது. இதுல என்ன வித்தியாசம் சொன்னா, பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் பிஜேபியுடைய அஜெண்டா முதலில் முஸ்லீம்களை கருவறுப்பது, இரண்டாவது நாட்டை சுரண்டுவது. காங்கிரசுக்கு முதலில் நாட்டை சுரண்டுவது, இரண்டாவது முஸ்லீம்களை கருவறுப்பது. ஆர்டர் நம்பர் தான் வித்தியாசம், 1-2 என்ற அந்த பிரியாரிட்டி ஆர்டர் நம்பர் தான் வித்தியாசமே தவிர, மற்றபடி அஜெண்டாவிலே பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் ஒரே அஜெண்டா சகோதரர்களே. இல்லை என்றால் இப்படி ஒரு அப்பாவியை ஆர்எஸ்எஸ் காரில் திருப்திப்படுத்துவதற்காக, ஏன்னா சுஷில்குமார் சிண்டே ஆர்எஸ்எஸ்ஐ காவிரி காவி பயங்கரவாதியும் சொல்லிட்டாராம். உடனே அவர்கள்லாம் கொக்கரிச்சு கூத்தரிச்சு ஆரம்பிச்ச உடனே உடனே அப்சல் குருவை தூக்க போட்டு, பாத்தியா நீ உள்ளால கேட்டுக்கிட்டே இருந்த அந்த அப்சல் குருவை தூக்கல போட்டேன் அதோட கதையை முடிச்சிரு. அதே மீறி பாராளுமன்றத்தை முடக்குவோம் நடத்தவிட மாட்டோம்னு சுஷில்குமார் சிண்டே உள்துறை அமைச்சர் மன்னிப்பும் கேட்டாச்சு, நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா நடந்தது என்ன, இதுவரை நடந்த ஹைதராபாத் மக்கா பள்ளிவாசல் குண்டுவெடிப்பாக இருந்தாலும் சரி, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பாக இருந்தாலும் சரி, மாளிகா பள்ளிவாசல் குண்டுவெடிப்பாக இருந்தாலும் சரி, அத்தனை குண்டுவெடிப்புகளிலும் சம்பந்தப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான், ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் தான், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் தான், பிஜேபி பயங்கரவாதிகள் தான் என்பது உளவுத்துறையாலும் காவல்துறையாலும் ஊர்ஜிதமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஆதாரங்களை எல்லாம் கிண்டி எடுத்த, அந்த ஆதாரங்கள் எல்லாம் கிளறி எடுத்த ஹேமந்த் கர்கரே என்ற ஒரு அற்புதமான நல்ல அதிகாரியையும் பாவிகள் திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள். இதனால் தான் சொல்கிறேன் சகோதரர்களே, இந்த நாட்டிலே நியாயம் என்பது அப்சல் குருவை மாதிரி அவ்வப்போது நியாயங்களும் தூக்கில் ஏற்றப்படுகின்றன, நீதியும் தூக்கில் ஏற்றப்படுகிறது. இங்கே அநியாயங்களும் அட்டுழியங்களும் தலை விதித்து ஆடுவதால் தான் சொல்கிறேன், எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, அந்த எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய அதாப் நிச்சயமாக இந்தியாவின் மீதும் இந்திய ஆட்சியாளர்கள் மீதும் ஏற்படக்கூடிய நாள் தூரம் இல்லை, வெகு தூரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் சகோதரர்களே நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏனென்றால் இன்றைய மீடியாக்களிலே இந்த அநியாயக்கார மீடியாக்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் அனாச்சாரம் இஸ்லாத்திற்கு எதிராக கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இப்படி அப்சல் குரையை ஒரு பக்கம் தூக்கிலிட்டுக் கொண்டு இன்னொரு பக்கம் மீடியாக்களிலே கடந்த வாரம் பத்திரிகை செய்திகளை பார்ப்போம் என்றால், சவுதியிலே ஒரு மத குரு அதாவது ஆலிம்சா தன்னுடைய 5 வயது பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்து விட்டான். ஒரு ஆலிம், ஒரு மத குரு ஆலிம், மார்க்க பிரச்சாரகர், அவர் பேர் வந்து ஃபைஹான் அல் ஹாமிதி என்பவர். இவர் தன்னுடைய 5 வயது குழந்தையை, 5 வயது பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்து விட்டான். இவனுக்கு வந்து வெறும் 4 மாதம் மட்டும் தண்டனை கொடுத்து விட்டு அந்த சவுதி நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. எப்படி என்றால், ஒரு தந்தையே மகனை கொண்டு விட்டால் அந்த கொலைக்கு எந்த பழியும் கிடையாது, ஆகவே இவர் நியாயமானவர், இவருமே தவறில்லை என்று தீர்ப்பளித்து விட்டது என்ற ஒரு அநியாயமான பச்சை பொய் செய்தியை இங்கு நம்முடைய தமிழகத்தில் கூடிய தினமலம் முதல் கொண்டு வெளியிட ஆரம்பித்தன. மேற்கத்திய நியூஸ்களிலே செய்தி சேனல்களிலே இந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்தது. சவுதி அரேபியாவிலே ஃபைஹான் அல் ஹாமிதி என்பவன் ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆலிமே, இவன் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை, 5 வயது குழந்தையை கற்பழித்துக் கொன்று விட்டான். இவனுக்கு தண்டனையாக 4 மாசம் மட்டும் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹதீஸ்ல இருக்குது எப்படின்னு சொன்னா, ஒரு தந்தையே மகனை கொலை பண்ணிட்டா அந்த தந்தைக்கு தண்டனை கிடையாதுன்னு ரசூலா சொல்லியிருக்காரு. அதனால வந்து இவர் தண்டனையில் விடுவிக்கப்பட்டார். இதுதான் சவுதி அரேபியாவினுடைய ஷரிய சட்டம் என்று இங்கிருந்து பார்ப்பன பத்திரிகையான தினமலர் முதல் கொண்டு இந்த செய்தியை வெளியிட்டது. என்ன நடந்தது? நடந்தது என்ன? அந்த ஃபைஹான் அல் ஹாமிதி என்பவர், இவர் மார்க்க பிரச்சாரம் கிடையாது, ஆலிம் கிடையாது, மையத்துகளை குளிப்பாட்டக்கூடியவர், 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர். இவர் ஆரம்பத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த போதையிலிருந்து விடுபட்டதுனால அவ்வப்போது இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் டிவியில் தோன்றி தான் எப்படி போதை நிலைமைக்கு அடிமையாக இருந்தேன், இப்போ எப்படி அந்த போதையிலிருந்து விடுபட்டேன், எனக்கு அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் என்னை நியாயப்படுத்தின நேர்மைப்படுத்தினேன்னு சொல்லி தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவ்வப்போது டிவியில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர் இந்த ஃபைஹான் அல் ஹாமிதி என்பவர். இவரிடத்திலிருந்து ஒரு மனைவி தலாக் வாங்கி தனியாக இருக்கின்றார். இவர்களுக்கு 5 வயதுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை மாதத்திலே 15 நாள் மனைவிடம் இருக்க வேண்டும், 15 நாள் இந்த கணவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. அந்த அடிப்படையில் 15 நாள் மனைவியிடத்திலிருந்து இவரிடத்தில் வரும்பொழுது அந்த 15 நாட்களிலே அந்த குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அந்த ஃபைஹான் அல் ஹாமிதியுடைய மனைவி கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கின்றால், அந்த குழந்தையை ஏற்கனவே தரமாட்டேன் என்று அவர் அடம்பிடித்தார், திரும்ப தரமாட்டேன் அடம்பிடித்தார், ஆகவே அந்த குழந்தையுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, ஒரு கால அவரே கொன்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றார். அந்த கம்ப்ளைண்டின் பேரிலே காவல்துறை அவரை கைது செய்து 4 மாதங்களாக சிறையில் இருக்கிறார். இதுவரை தீர்ப்பு அளிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, அவர் தான் கொண்டிருப்பாரா இல்ல இந்த சும்மா அவர் மேல பழைய கணவன்களை கால் பண்ணி சொல்லுதா என்று விசாரணை நடந்துகிட்டு அவ்வளவுதான். இந்த செய்திக்கு இந்த பத்திரிகைகள், இந்த மீடியா விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், செய்தி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், கருத்து பயங்கரவாதிகள் எப்படிப்பட்ட திட்டம் தீட்டான் பாருங்க, எப்படிப்பட்ட ஷேப் கொடுத்துடா பாருங்க. அவர் மார்க்க பிரச்சாரகரா, அவர் ஒரு ஆலிமா, 5 வயது குழந்தையை கற்பழிச்சு கொண்டுட்டாரா, அதனால வந்து 4 மாசத்துல தீர்ப்பளிக்கப்பட்டாரா, அதுக்கு ரசூலுடைய அதிஸ் இருக்குதான் என்னண்டு, தந்தை வந்து மகனை கொலை பண்ணா தந்தைக்கு தண்டனை இல்லைன்னு அதிஸ் இருக்குதான், அதனால ஷரியத் நீதிமன்றம் அவரை விடுவித்து விட்டதாம். நவுது பில்லா, அட பாவிகளா, அட பாவிகளா. இப்படி இஸ்லாத்தின் மீது அவதூறு இட்டு கட்டுவதற்கும், இஸ்லாத்தின் மீது அவதூறு இட்டு கட்டுவதற்கும், இஸ்லாத்தின் மீது அவச்சலை சொல்வதற்கும் அப்படி என்ன இஸ்லாம் உங்களுக்கு அனிதம் செலுத்தது? அப்படி என்ன உங்களுக்கு இஸ்லாம் அனிதம் அளித்தது? உங்களுக்கு நேர்வழியை காட்டியது இஸ்லாத்தில் தவறா? நீ தாய்க்கு மனைவிக்கு வித்தியாசம் தெரியாமல் மிருகங்களை அழையக்கூடிய கேடுகட்ட சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் அல்லாஹ்வுடைய அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லி தந்தது உங்களுக்கு தவறா? கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய கேடுகட்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று அற்புதமான ஹிதாயத்தை உங்களுக்கு காட்டியது தவறா? இந்த தவறுக்காக இஸ்லாத்தை இப்படி அவசர செல்கிறீர்கள், இப்படி அணிய வைக்கிறீர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் முஸ்லிம்களாகிய நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வதாய்த்தான் நான், இவர்கள் 1000 அநியாயங்கள் செய்யட்டும், 1000 அட்டூழியங்கள் செய்யட்டும், 1000 அநீதங்கள் நிலையாட்டப்படட்டும், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதி விரைவில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபூர்வமான எச்சரிக்கை இந்த அநியாயக்காரர்களை பிடிக்காமல் விடாது. அதற்குள் நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை 100% நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுவது மட்டுமின்றி உலக மக்களுக்கு ஓங்கி ஒலிக்க குரல் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்வாக இருக்கும். எந்த மார்க்கத்தை நீ பிரச்சனையாக நினைக்கின்றாயோ, எந்த மார்க்கத்தை உனக்கு இடையூறாக நினைக்கிறாயோ, எந்த மார்க்கத்தை உனக்கு இளைஞராக நினைக்கிறாயோ, அந்த மார்க்கம் தான் உனக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் இளைஞர்களையும் அகற்றும். எந்த மார்க்கத்தை நீ பிரச்சனையா நினைக்கின்றாயோ அந்த மார்க்கம்தான் உன்னுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த மார்க்கத்தை நீ மோசமான மார்க்கம் என்று சொல்கிறாயோ அந்த மார்க்கம் தான் உனக்கு உலகத்திற்கும் மறுமைக்கும் வழிகாட்டும் என்ற இந்த சத்திய முழக்கத்தை சகோதரர்களே உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நாம் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி சொல்லாத விளைவுதான் நாம் இஸ்லாத்தை மற்றவர்கள் சொல்லவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் கொடுத்த இந்த அற்புதமான தீன் இஸ்லாத்தை நூற்றுக்கு பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. அதனுடைய விளைவு இன்றைய அநியாயக்காரர்கள் இப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக அவப்பேரையும் கூக்குரலையும் அவச்சொல்லையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் இதாயத்தை கொடுப்பானாக. இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பானாக. யாருடைய தக்தீரிலே அல்லாஹ் நேர்வழி இல்லை என்று தீர்மானித்து விட்டானோ அது அத்வானியாக இருக்கட்டும், அதே நரேந்திர மோடியா இருக்கட்டும், அல்லது வேறு எந்த அயோக்கியர்களா இருக்கட்டும், யாருடைய தக்தீரிலே அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி இல்லை என்று தீர்மானித்து விட்டானோ அவர்களை இந்திய புனித பூமியிலிருந்து அல்லாஹ் அப்புறப்படுத்துவானாக, அல்லாஹ் அகற்றுவானாக. அதற்கு நாம் பாடுபடுவோம், நாம் அல்லாஹ்விடத்து துவா செய்வோம். அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே கபூலாவதற்கு தகுதியான மக்களாக நம்மையும் ஆக்கிக் கொள்வோம். அல்ல ரபுல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம்மை ஆக்கி அப்படி ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல்வானாக. இந்தியாவிலே அநீதங்கள் தலைதூக்கி அட்டுழியங்கள் தலைதூக்கி நியாயங்கள் மறுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதற்கு முன்பாக இந்த அநியாயக்காரர்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பை ரபுல் ஆலமீன் தந்தல்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.